மதியம் மாடி தேன் முட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். ஆத்தாடியம் மாடி தேன் முட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். உருகுதோ மருகுதோ குழந்தை மனமும் குறும்புத்தனமும் இனிமையும் கொடியிலே அரும்புதான். குளிரும் மழையில் நனையும் பொழுது சொல்லம்மா சொல்லம்மா வெட்கத்திலே, ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே. சொல்லம்மா சொல்லம்மா வெட்கத்திலே, ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே. வெட்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே.